இமைகள் அடிக்குதே தட தட தடவென இதயம் துடிக்குதே சுடு சுடு சுடவென காய்ச்சல் கொதிக்குதே மட மட மடவென மனசு சரியுதே வயசு எரியுதே வாழ்க்கை இருக்குதே மனசு சரியுதே வயசு எரியுதே மனசு சரியுதே வயசு எரியுதே. வலைகளை விரித்தால் இரு விழிகள் மீனென மாட்டும் காமம் தடைகளை உடைத்தால் இரு தயத்தில் மின்னல்கள் தாக்கும். ஒரு முறை நீ பார்த்தால் காதல் பூமீட்டதே மறுமுறை நீ பார்த்தால் காமம் தீ மூட்டதே. மின்னல்கள் தான்